श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये सशङ्खचक्रलाञ्छनस्तदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नतस्तुलस्य नर्खपद्ममालिकः स्थितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीमातसूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजे यदुपज्ञमशेषतः पृथिव्याम् कथितो राघव पादुका प्रभावः भुजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मार्गकविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् यः पिबन्त ततम् रामचरितामृतसागरम् मदर्थस्थम् मुनिम् वन्दे प्रातेतसमकल्मकम् गोष्पदीकृतमारासिंहशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नम् वन्दे नीलात्मजम् मञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् चिरदानमामि उल्लङ्कितम्भोस्सलिलम् सलीलम् यशोकवह्निञ्जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्काम् नमाहमितम् प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमति पाटलाननम् काञ्चनाद्रिकमणीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमानन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्तमस्तकाञ्जलिम् बाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिन्नमतराक्षतान्तकम् वेदवेद्ये प्रेम् श्रीजाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थमाख्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशरथस्यवसन् निशामयुत्तम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् राम् निशाचरविनाशकरम् नमामि वैदेहीसहितम् सुरमुद्रमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सत्सितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् श्रीसीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दन पर ब्रह्मणे नमः। நேற்றைய தினத்திலே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த சமய அந்த விஷயத்தை கேட்டு ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்ன்றத பார்த்தோம். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கிஷ்கிந்தையில் அவன் இருந்தான். ராமரோ பிரசிரவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலையினுடைய குகையில் எழுந்தருள் இருந்தார். பெருமாளை பொறுத்தவரைக்கும் பாகவதாளுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல அவ்வளவு சந்தோஷம். சத்ருவிதா பஜந்தே மாம் என்று கண்ணன் சொல்லுகிறார். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஜானீது பரதர்ஷபா என்பதாக, இழந்த வஸ்துவை மீண்டும் பெறுவதற்காக இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் அர்த்தார்த்தி இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே ஒண்ணும் இல்லாத இருந்துருக்கா, தனக்கு எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறவா. அடுத்தது ஞானத்தை விரும்புறவா. ஞானம்ன்றது இந்த இடத்துல கைவல்யத்தை சொல்றது. அந்த கைவல்ய ரூபமான ஒரு ஆத்மானுபவத்தை விரும்புகிறவர்கள். கடைசியில கேட்டகரி வரவாதான் ஞானின்னு சொல்றவா, மோட்சத்தையே விரும்புறவா. அந்த மோட்சத்தை கூட பெருமானுக்கு அது உகப்பான ஒரு கைங்கரியம்னு அது தன்னை தன்னை தனக்கு தன் தான் என்கிற எண்ணம் இல்லாமல் எம்பெருமானுக்கு எம்பெருமான் என்கிற எண்ணத்தோடையே இருந்திருக்கிறவர்கள் அவா ஞானி. இப்படிப்பட்ட நான்கு விதமான புருஷர்களுக்கும் அவர்கள் கேட்கும் புருஷார்த்தத்தை பெருமாள் கொடுக்கிறார். அந்த புருஷார்த்தங்களை கொடுத்து சந்தோஷம் அடைகிறார். இவன் இந்த சுக்ரீவன் ஆர்த்தன் என்கிற கேட்டகரியில எடுத்துக்கலாம். என்ன, இவனுடைய மனைவியை இழந்துட்டான், ராஜ்யத்தை இழந்துட்டான். இழந்த மனைவியையும் இழந்த ராஜ்யத்தையும் இப்படி யாரெல்லாம் இழந்த வஸ்துக்களை கேட்கிறவர்களாக பெறுபவர்களாக இருந்திருக்காளோ, அதுக்காக பெருமாளை அடைபவர்களாக இருக்கிறார்களோ, அல்லது பிரயோஜனாந்தரத்தை பரம புருஷார்த்தம் என்று சொல்லுகிற பகவத் கைங்கரியம் தவிர மீதி புருஷார்த்தங்களை விரும்பி எம்பெருமானை அடைபவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த புருஷார்த்தம் கைப்பற்றினவுடனே பெருமாளை சிந்திக்க மாட்டார். மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு புருஷார்த்தம் வேணும்னாக்கா அப்ப பெருமாளை கேட்டுக்கலாம், இப்ப முடிஞ்சு போச்சு, அப்ப இன்னொரு சிரமம் வரைக்கும் அவ பார்க்க மாட்டா, ஏறிட்டும் நன்சியும் பார்க்க மாட்டார். இதுதான் உலகத்தாருடைய இயல்பு. ஆனா ஞானிகளாக இருந்திருக்கிறவா எப்படி இருப்பான்னு கேட்டா, அவ விரும்பின கைங்கரியமாகிற சீவை குண்டத்துல கைங்கரியமாகிற மோட்சமே கிடைச்சாலும் கூட, என் முகூர்த்தம் கணம் வாசுதேவோ நச்சிந்தியத்தை, ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷணகாலமோ எம்பெருமானை நினைக்காமல் போய்விட்டால் தன்மஹச்சேத்ரம் சாப்ராந்திகி சாச்சவிக்கிரியா என்கிற முறையிலே அது ஒரு பெரிய அனர்த்தம் வந்துருச்சுன்னு அவ நினைப்பாளாம். அந்த மாதிரி முறையில எம்பெருமானையே எப்பொழுதும் எண்ணுபவர்களாக இருக்கிறவர்கள் ஞானி. ஆகையால்தான் ஞானிகளை சொல்லும் பொழுது எம்பெருமான் ஞானி சுவாத்மைவமேமதம் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது சுக்ரீவனை பார்க்க வேண்டும். சுக்ரீவன் அவன் இழந்த ராஜ்யத்தை பெற்றுவிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு கடமை காத்துருக்கு. என்ன கடமை என்று கேட்டால், அவன் செய்ய வேண்டிய ஒரு செயல், அவனுக்காக ராமர் சபதம் பண்ண வாலிய அழிச்சு உனக்கு ராஜ்ய சாதனம் பண்ணும்படியாக உன்னுடைய ராஜ்யத்தை நான் மீட்டு கொடுக்கிறேன்னு சபதம் பண்ணபடி ராமர் செஞ்சும் காண்பிச்சுட்டேன். அப்போ பிரதியா இப்ப ராமரிடத்துல இவனும் ஒரு பிரதிஜை பண்ணா, சீதா பிராட்டிய கிடைப்பு சீதா பிராட்டிய நீ அடைவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லி சொன்னான். அப்ப சீதா பிராட்டிய அடைவதற்கு ராமனுக்கு பண்ண வேண்டிய உபகாரத்தை இவன் இன்னும் பண்ணல, பண்ணாதையே இருந்திருக்கான். இப்படி ஒரு நிலை இருக்கு. இப்படி இருந்தா என்ன ஆகும், அதுதான் அடுத்த விஷயம். அதையும் சொல்ற ஒரு கிருதஜ்ஞத்தை கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க, பிரசிதம் பாதகி வர்க்கம் கிருதக்ர ஏகோகி கிருத்தனம் அதிசேத்தே தமிமம் கிரியமான தமபி துராத்மா கரிஷ்யமான. இது சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி சொல்ற ஒரு ஸ்லோகம். பிரம்மஹத்தி முதலான பாதகம் செய்யும் மகா பாதகைகளை காட்டிலும் மேலா வந்தவன் யாருன்னு கேட்டா, இந்த கிருதக்ணன், நன்றியை மறந்தவன் இருக்கானே, அந்த நன்றி மறப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷத்துக்கு மேல்பட்ட ஒரு தோஷமா. சரி, அந்த நன்மை செய்தவாளிடத்துல நன்றி இல்லைன்றது ஒண்ணு இருக்கட்டும், அந்த நன்மை செய்தவர்களிடத்திலேயே கூட தோஷம் பார்க்கறான, அவன் இன்னும் பெரிய தப்பு பண்ணவனாக ஆறான். இதுதான் லோகத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பெரிய பாபம், மகா பாபம் என்று சொல்லப்படுகிறது. பிரசிதம் பாசகி வர்க்கம் கிருதக்ன ஏகோகி கிருத்னம் அதிசேத்தி தமிமம் கிரியமான தமபி துராத்மா கரிஷ்யமான என்று சொல்லுகின்றார். அந்த கேட்டகரிக்கு இவன் போயிட போறானோ என்னமோன்னு ராமருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்திருப்பான். ஏனென்றால் இவர் அந்த பிரஸ்ரவணகிரி உள்ள போற அந்த மலைக்கு போற அந்த மலையில வருஷ காலம் முழுக்க தங்கிவிடுற, ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல 4 மாச காலம் அந்த மலை குகையில பெருமாள் தங்கி இருந்திருக்கார். அங்க போகச்சேயே லக்ஷ்மணனிடத்துல சொல்ற அந்த குகையுள்ள இருக்க போற என்ன மழை காலமா போயிட்டு எல்லா சமயத்திலயும் மழை பெஞ்சுட்டு எங்கேயா உள்ளுக்குள்ள இருக்கணுமே, எந்த இடத்துல தங்கலாம் மலையிலன்னு பாக்கச்சே அந்த இடத்த பாக்கிறார், அந்த குகையை பாக்கிறார். பார்த்த உடனே பெருமாளுக்கு தெரியுது இங்க ஒன்னும் பர்ணசாலை எல்லாம் ஒன்னும் நிர்மாணம் பண்ண வேண்டாம். இயங்கிரிகுஹா ரம்யா விசாலா யுக்த மாருதா அஸ்யாம் வத்ஸ்யாம் சௌமித்ரே வருஷராத்திரம் அறிந்தமா. அப்பா லக்ஷ்மணா அது இந்த இடம் இருந்துருக்கு பாரு, ரோமனா இருந்துருக்கு, இது சமதளமாக இருந்துருக்கு, மோடு பள்ளம் இல்லாமல் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க செலவுக்கல் மாதிரி வெள்ளக்கல்லா இருக்கு, கிரானைட் கல் மாதிரி கருப்பு கல்லா இருந்திருக்கு, தாதுக்கள்லாம் நிரம்பியதாக இருக்கு, மழமழான்னு இருக்கு. இங்க படுத்துண்டா ரொம்ப ரமணீயமா இருக்கும் இங்க வாசம் பண்றது. இந்த குகையினுடைய வாசல்ல பாரு, ஒரு தென்ன மாதிரி போட்டு வச்ச மாதிரி ஒரு தனியா ஒரு கல், பெரிய கல் ஒன்னு உட்காந்துருக்கு. கொஞ்ச நாய் மழை விட்டு இருக்கிச்சே வாசல்ல வந்து உட்காந்துக்கலாம்னாக்கா இந்த இடத்துல ரொம்ப நன்னா இருந்திருக்கு. அதோட மாத்திரமில்ல, இங்க பக்கத்திலேயே பாரு எவ்வளவு விருட்சங்கள்லாம் இருக்கின்றன, அவ்வளவு விருட்சங்களும் பூத்து குலுங்கி இருக்கின்றன, பாக்கிறதுக்கு அதிரமணியமாக இருந்துருக்கு. இங்கேருந்து கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தோம்னாக்க சித்திரக்கூட்டத்துல மந்தாகினி நதி போன மாதிரி, ஜாஹ்னவி நதி போன மாதிரி, இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா ஒரு நதி ஒண்ணு போறது, அதுவும் ரமணீயமா இருந்துருக்கு. ஆகையால ஒண்ணு இது இங்க இருந்தமான சித்திரக்கூட்டத்துல இருக்க மாதிரிதான் நமக்கு இருக்கும், ஆகையால வேற ஒரு சிரமமும் இல்ல. ராம லக்ஷ்மணா நீ எந்த சிரமமும் படவானா, பர்ணசாலையில 4 மாசம் இருக்கணுமே, அதுக்காக பர்ணசாலை எங்கேருந்து கட்டுறது என்னன்னு யோசனை பண்ணுவானா, இந்த இடத்துல நம்ம அப்படியே இருந்துள்ளான்னு சொல்லி சொல்ற. அந்த சித்திரக்கூட்டத்துக்கும் இந்த பிரசிரவணகிரிக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறையா இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல சீதா பிராட்டி இருந்தா இங்க சீதா இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம் சொல்ற. அஹோ சுரமணீயோயம் தேசஹா சத்ரு நிஷூதன திருடம் ரம்ஸ்யாவ சௌமித்ரே சாத்வத்ர நிவசாவஹே இதஶ்ச நாதி தூரே ஸா கிஷ்கிந்தா சித்ரகானன சுக்ரீவஸ்ய புரீ ரம்யா பவிஷ்யதி நிருபாத்மஜா. அப்ப லக்ஷ்மணா இங்கேந்து ரொம்ப தூரத்துல இல்ல, கிஷ்கிந்த அங்க சப்திக்கிற சப்தம்லாம் அங்க நடக்கிற வாத்திய கோஷம்லாம் நம்ம காதுல விழற தூரத்துலதான் இருக்குது, கிட்டக்கதான் இருக்கு. இவ்வளவு நல்லா இருந்திருக்கிற இடம் இங்க நாம இருந்தா கூட என்னுடைய மனசு என்னமோ இதுல ஈடுபடல என்று ராமர் சொல்றார். என்ன ராமா உனக்கு அப்படின்னா, ஸ்மரத உதயாத்யுதிதம் சசாங்கஞ்ச விசேஷத அவிவேசனதம் நித்ரா நிஷாது சயனம் கதம். ஹ்ருதாம் ஹி பார்யாம் ஸ்மரத, சீதா பிராட்டி யாரோ தூக்கி போயிட்டான், ராவணன் தான் தூக்கி போயிட்டான். இப்ப சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ராவணன் தூக்கி போயிட்டான்றது தெரிஞ்சு போச்சு. ஆகல அப்படி சீதா பிராட்டி ஒருத்தன் தூக்கி போன நிலையில இது எல்லாம் நன்னா இருந்தா கூட எனக்கு எதுலையுமே ஈடுபாடு வரல, யாரு சீதா பிராட்டி யாரு பிராணே பிரோபிகரிய பிராண கடலும் பெருமை போற்று தகுந்தவளாக இருந்தவள் அவள். சரி, மத்தியான வேலைதான் நினைச்சுக்கிறோம்னாக்கா ராத்திரி படுத்துட்டு தூங்குவோம்னு பார்த்தோம்னா ராத்திரியிலையும் தூக்கம் வரமாட்டேன்றதான். ராத்திரியில போய் படுத்து போன்னு படுத்துட்டா எப்பவுமே தூக்கமே வரமாட்டேன்றது. எப்ப பார்த்தாலும் அவளையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. துல்லிய துக்கோ பிரவீத் பிராதா லக்ஷ்மணா அனுநயம் வச்சா. அப்போ லக்ஷ்மண சொல்றா, ரமணா நித்தியம் பார்த்துதான் இருக்கான்னா நீர் என்ன பண்றேன்றத நான் பார்த்துதான் இருக்கேன். மத்தியான வேலை தூங்குறது இல்ல, ராத்திரி வேலை தூங்குறது இல்ல. மத்தியான வேலையும் பண்ணா தின்றிருக்கேன், ராத்திரி வேலையும் பண்ணா தின்றிருக்கேன். நீ தூங்காத இருக்கிறத நான் பார்த்தனாக்க உமக்கு எவ்வளவு துக்கமோ அவ்வளவு துக்கம் எனக்கும் இருந்துருக்கு. நாம ரெண்டு பேரும் இப்படியே வியசனப்பட்டு இருந்தவனாக்கா வியசனத்தினால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. சோகம்தான் நமக்கு எதிரின்னு ஏற்கனவே லக்ஷ்மணர் சொல்லியிருக்கார். இப்ப மறுபடியும் சொல்றேன், ஹவ்யவசிதா சத்ரு ராட்சசந்தம் விசேஷத சமர்த்தா துவம் ரணேசந்தும் விக்ரமே ஜிம்மகாரிணம். நாம ஒரு முயற்சியோட இருக்கணும், ஒரு துணிவோடு இருக்கணும், நாம ஒரு தைரியத்தோட இருந்துட்டு இருக்கணும், நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் நான் உமக்கு உபதேசம் பண்ணணும்னு இல்ல, உமக்கு தெரியாத இல்ல. எப்ப பார்த்தாலும் துக்கத்தோட இருந்துட்டு நம்மளுடைய முயற்சிய ஒரு தளர்வு ஏற்பட்டு நம்மளால இது முடியாது முடியாதுன்னு அழுதுட்டு உட்கார்ந்தோம்னா என்னைக்குமே முடியாததான் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்ப வருஷா காலம் முடிய போறது, நாம சுக்ரீவ சகாயத்தோட கூட நாம்பளே ராவணனை வதம் பண்ணி சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வந்துடலான்ற ஒரு தைரியத்தோட இருந்தமானதான் அந்த காரியசித்தின்றது நடக்கும். நீர் இந்த மாதிரி தைரியத்தெல்லாம் இழக்க கூடாது என்று லக்ஷ்மணர் சொல்றாராம். லக்ஷ்மணர் சொன்னதை கேட்டவுடனே ராமருக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு சாந்தி வந்தது. சரி, நாம வாஸ்தவம் தான், லக்ஷ்மணன் சொல்றது வாஸ்தவம் தான், நாம பண்ணுவோம் என்று தீர்மானம் பண்ணிருக்கிறான். அடுத்தது இந்த வருஷ ரித்து எப்படிலாம் இருக்குன்றத பாக்குறேன். ஏஷா கர்ம பரிக்ளி பரிப்ளு மழை கொற்றத பார்த்த உடனே ராமர் மனசுல என்ன பண்றது என்ன தோன்றதுன்னா, இப்படி ராமனையும் சீதையும் பிரிச்சு சீதைய கொண்டு போய் லங்கையில வச்சிருக்காங்க, இப்படி ராமர் தனியா இருந்துட்டு இருக்காரு, பாவம் சீதையும் தனியா ராமரை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காளே, இப்படிப்பட்ட நிலைய பார்த்து அந்த பூமிக்கும் ஆகாசத்துக்கும் தாழலையா கண்ணில் தாரதாரைய ஜலம் கொட்டுறதா, அதுதான் மழை ஜலம். இது சந்தோஷமா இருந்ததுனாக்கா அது ஆனந்த விருஷ்டி ஆனந்த பாஷ்பம் என்று சொல்லுவார்கள். இது துக்கமா இருக்கிறதுனால யார் எந்த நிலையில இருந்துட்டு இருக்காளோ அந்த நிலையிலதான் அந்த இயற்கையும் பார்ப்பார்கள். இவர் ராமர் இருக்கிற தன் நிலையில பாக்குற ஏஷா கர்ம பரிக்ளிஷ்டா நவவாரி பரிப்ளுதா சீதேவ சோக சந்தப்தா மகி பாட்பம் விமுஞ்சதி. மகி பாட்பம் விமுஞ்சதி, இந்த பூமியே தன்னுடைய கண்ணீரைத்தான் பெறுகிறது. இது மழை ஜலம் இல்ல, இது பூமியினுடைய கண்ணீர் ஜலம் என்று சொல்லுகிறது. ஏன்னா பூமி பிராட்டியினுடைய பெண்ணு சீதை, சீதைக்கு இந்த கட்டம் வந்ததுன்னா பூமி பிராட்டியால பார்த்துட்டு இருக்க முடியலையா. இது அப்ப சொல்ற இந்த சமயத்துல வருஷா காலம் முடிய போச்சு, முடிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ சுக்ரீவன் இந்த வருஷா காலம் முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கான், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். கிஷ்கிந்தம் உள்ள போய் அவன் பாட்டுக ருமையோடையும் தாரையோடையும் மீதி இருந்துட்டு இருக்கிற பரிஜனங்களோடையும் அவன் வருஷா காலத்தை கொண்டாடிட்டு இருந்துட்டு இருக்கான். இமாஸ்பீத குணா வருஷா சுக்ரீவஹ சுகமஸ்னுதே விஜிதாரி ததாரஸ்ய ராஜ்யே மஹதி ஜஸ்திதஹ. அவனுக்கு எதிரி போயாச்சு, இனிமே எதிரி இல்ல. இழந்த மனைவி மறுபடியும் கிடைச்சாய் போச்சு. இது ரெண்டோட மாத்திரமில்ல, மூணாவது விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, ராஜ்யமும் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த வருஷ காலத்தை கொண்டாடுறதுக்கு, மழை காலத்தை கொண்டாடுறதுக்கு, இது மூணும் கிடைச்ச உடனே ரொம்ப உற்சாகமா அவன் கொண்டாடிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சுயமேவகி மித்ரம் ஜ்ஞாத்வா காலம் உபாகதம் உபகர்த்த சுக்ரீவா வேத்யதே நாத்ர சம்சயா. நான் ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சுக்ரீவன் சிறந்த நண்பன், என்னுடைய கஷ்டத்தை அவன் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான். ஆகையால நான் ஒன்னும் சொல்லாதையே இந்த வருஷ காலம் முடிஞ்ச உடனே அவனே என்னண்ட வந்துருவான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு. இதுக்காக தான் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன ஸ்லோகம். அந்த சுக்ரீவனுக்கும் தெரியும், ஒரு கிருதக்னனா இருந்தான்னாக்கா அது பிரம்மஸ்தி தோஷத்துக்கு மேல்பட்ட தோஷம், கிருதக்னனா இருக்கிறதுன்றது, செய் நன்றி கொள்வது என்பது. எல்லாத்துக்கும் நிஷ்கிருதி இருந்துட்டு இருக்கு. கிருதக்னோ நாஸ்தி நிஷ்கிருதி. இந்த ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணத்தை மறந்து நாம இருந்துட்டோமானாக்கா அதுக்கு பிராயச்சித்தமே வேற எதுவும் இல்லைன்றதையும் சாஸ்திரம் அறுதிட்டு சொல்றது. இந்த சமாச்சாரம் எல்லாம் சுக்ரீவனுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு பெருமாள் நினைச்சுக்கிறேன். இப்படியே போயிட்டு வருஷ காலம் 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசம் முடிஞ்ச பிற்பாடு சரத்காலம் வருது. அந்த சரத்காலத்துல வரச்சே பார்த்தோமானாக்க மேகம் நிர்மலமாக இருந்துருக்கு, ஸ்வச்சமா இருந்துருக்கு. அந்த சரத்காலத்து சந்திரன் பல பல பல பலன்னு இருக்க, அந்த சந்திரனை பார்க்க பார்க்க ராமருக்கு ஒரு வேதனை அதிகமாறதான். சீதா விரகத்தினால வரக்கூடிய வேதனை அதிகமா போயிடுறதான். யோகி மித்ரேஷு காலஜ்ஞா சததம் சாது வர்த்ததே தஸ்ய ராஜ்யம் ச கீர்த்திச்ச பிரதாபச்சாபி வர்த்ததே. இங்க ராம பாக்கிறேர் இவருக்கு ரொம்ப மனசுக்கு சிரமமாக இருந்துட்டு இருக்கு. சரத்காலம் வந்துடுத்து, என்ன வருஷா காலத்துல அப்படியே ஆறுகள்லாம் சமிருத்தமா நிறைஞ்சு ரெண்டு கரையிலுமா ஜலம் போகும். வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் வந்ததுன்னாக்க அந்த சமயத்துல ஆறுகள்ல அங்கங்க மணல் திட்டு தெரியும். இப்ப மணல் திட்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுத்து என்று ராமர் நினைக்கிறேன். அங்க ஹனுமார் சுக்ரீவனுக்கு பார்த்து சொல்ற, சுக்ரீவன் இடத்துல சொல்ற, அப்பா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நீ இந்த வருஷா காலம் முழுக்க ரொம்ப சுகத்தை அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்ட, இது போறாது, இந்த சௌக்கிய அனுபவம் இந்த அனுபவம்லாம் உனக்கு நிலைக்கணும்னாக்கா நீ ராமகாரியத்தை நினைக்கணும், அதுக்கு உண்டான செயலையும் நீ செய்யணும், அது செய்யலைன்னாக்கா உனக்கு ரொம்ப இழுக்கு, உனக்கு சிரமம் வந்துடும். மித்ராணாம் சங்கிரகாசேகா தத் பவான் கர்த்தும் அருகதி யோகி மித்ரேஷு காலஜ்ஞா சததம் சாது வர்த்ததே தஸ்ய ராஜ்யம் ச கீர்த்திச்ச பிரதாபச்சாபி வர்த்ததே. எவனொருவன் நண்பனிடத்திலே பிரீத்தியாகவும் அந்தந்த வேலையை தெரிந்து கொண்டு நடந்து கொள்கிறானோ அவனுக்கு அவனுடைய புகழ், அவனுடைய பிரதாபம் எல்லாமே வளர்கின்றது என்று நல்ல அமைச்சராக இருந்து கொண்டு ஹனுமான் சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ற. யஸ் கோஷ்ச தண்டஸ்ச மித்ரான்ய ஆத்மா ச பூமிப சமான்யதானி சர்வாணி சராஜ்யம் மகதஸ்னுதே. எவனொருவனுக்கு ட்ரெஷரியில் இருக்கிற பணம் ராஜ நீதி பிரகாரம் நீதி நிலையில் இருந்து வழுவாமல் நடந்து கொள்வது, நண்பர்கள் தான் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கின்றானோ அவனுக்கு எல்லா சிறப்பும் வந்து சேரும் என்று சொல்லுகின்றார். சரி நான் என்ன பண்ணணும், எதுக்கோசரம் இவ்வளவு தூரம் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னு சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவன் ஹனுமாரை பார்த்து கேக்குற. அதுக்கு ஹனுமான் சொல்ற, ஒண்ணும் இது நான் ஒன்னும் சொல்ற புதுசா ஒன்னும் பண்ணணும் சொல்ல, ராமகாரியம் பாக்கி இருந்துருக்கு அதை நீ பண்ணு, அவ்வளவுதானே. நான் இன்னைக்கு சாசனம் எல்லாருக்கும் நான் ஆணையிடுகிறேன், எங்க இருக்கிற வானரங்களையும் மொத்த பேரையும் இங்க வர சொல்லி சொல்லிடுறேன், அவ மொத்த பேரும் வந்துவிட்டும் எல்லாரோடையும் நாம ராமர் இருக்கிற இடத்துக்கு நாம போவோம் என்று சொன்னாராம். அப்போ த்ரிபஞ்சாதூர்தம் யஹ ப்ராப்னுயாதிஹ வானரஹ தஸ்ய ப்ராணாந்திகோ தண்டஹ நாத்ர கார்யா விசாரணம். அங்க நீலன்னு ஒரு வானரன் இருந்த சேனாபதி மாதிரி அவரை கூட்டு சொல்ற, நீலனை கூட்டு சொல்ற சுக்ரீவன். 15 நாள் டைம், அந்த 15 நாட்களுக்குள்ள எங்க இருக்கிற வானரங்களும் இங்க வந்து சேர்ந்துடணும், அப்படி வராத போயிட்டாக்கா அவளுக்கு என்ன தண்டனை தெரியுமா, அவ தலை அவ உடம்புல இருக்க அதுதான் தண்டனை. இப்படி ஒரு ஆணையை இட்டுட்டு சுக்ரீவன் போயிட்டான். ராமர் நினைச்சு பாத்துக்கிறேன், வருஷா காலம் 4 மாசம் முடிஞ்சிடுத்து, சரத்காலமும் வந்துடுத்து, இதுலயும் நாள்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. பாண்டூரம் ககனம் திருட்வா விமலம் சந்திரமண்டலம் சாரதீம் ரஜனீம் செய்வம் திருட்வா ஜோத்ராணுலேபனம். மீதி காலமா இருந்தாக்க சந்திரனே தெரியாது, மேகங்கள்னால மூடி இருக்கும், 4 மாசமா சந்திரனையே சரியா பார்க்க முடியாத ஒரு நிலையா இருந்துட்டு இருக்கும். இப்ப ஒன்னும் இல்லாத சந்திரன் ஆச்சரியமாக தெரியுது. இப்ப வருஷா காலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நம்மளை பத்தி நினைக்கலையேன்னு ராமருக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. இது போஜராஜன் காளிதாசன் இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி கவிதை எழுதி சந்தோஷப்பட்டு போலாம், அது விசாரம் பண்ணி. அதுல ராஜா போடுற சாதம் எப்படி இருந்ததுன்னு அதை வர்ணனை பண்ணோம் அப்படின்னா, இப்போ கிருதசூப சமன்விதமாக இருந்துதான் சாதம் இருந்ததுனாக்க, நல்லா தயிர் நெய்யை குத்தி பசங்களுக்கு எல்லாம் சொல்ல செவிட சொல்றான். அந்த காலத்துல இந்த வெறும் கையை வச்சுட்டு பசங்களுக்கு என்ன பண்றதுன்னா, இடம் பண்ணி இலை போட்டுன்னு இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆத்துல என்ன நடக்கிறதோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு சொல்றது, இடம் பண்ணி இலை போட்டு கோலமிட்டு மம்ம போட்டு பருப்பு நெய் குத்தி பப்பு குத்தி பிசிஞ்சு பிசிஞ்சு உனக்கு ஆப்பம்னு சொல்லி ஊட்டுறதுன்னு சொல்லி இவெல்லாம் பசங்களுக்கு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த தயிர் எப்படி இருந்தது, அந்த சாப்பாட்டுல தயிர் எப்படி இருந்தது அப்படின்னா, மாஹிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி என்று சொன்னானா. இது எரும தயிர், பசுந்தயிர் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், வெள்ளை விளையல்னு இருக்காது. எரும தயிர் வெள்ளை விளையல்னு இருக்குமா, அந்த அப்படியே கட்டியா இருக்கும். அந்த தயிர் எப்படி இருந்ததுன்னா, சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததின்னு சரத்காலத்துல இருக்கக்கூடிய சந்திரன், சந்திரனுடைய பிரகாசம் போல வெள்ளவெளேல்னு இருந்துருக்கு இந்த தயிர்னு சொல்ற அந்த சரத்கால சந்திரனுக்கு ஒரு சிறப்பு. இப்ப பாக்குற, இன்னும் இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் வந்த பாடலையே என்ன பண்றது தெரியலையே. சமயம் நாபிஜானாதி கிருதார்த்தேஸ்வர. லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்றேன், பிரவிசியத்துவம் ப்ரூஹி வானர புங்கவம் மூர்க்கம் பிராபிய சுகே சக்தம் சுக்ரீவம் வச்சன மம. இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நீ வரலைய லக்ஷ்மணா, நீ போய் பாரு. அவன் ஐகிகமான சுகம் அல்பமான சுகத்தை அடைஞ்சி என்ன பத்தி நினைக்காத இன்னும் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல போய் சொல்லுப்பா என்று சொல்ற ராமர் லக்ஷ்மணிடத்துல. ஏன் இப்படி வரதுல, சொத்சகாயசிய மேவீரே நச்சிந்தான் ரூபாத்மஜா எதர்த்தம் அயமாரம்பா கிருத்தா பரபுரஞ்சயா சமயம் நாபிஜானாதி கிருதார்த்தா பிளவகேஸ்வரகா. நாம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம், உனக்கு உன் மனைவியை நான் மீட்டு கொடுக்கிறேன், ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிறேன்னு நான் முதல்ல சொன்ன. நீ என்ன சொன்ன, ராவணனிடத்திலிருந்து சீதையை மீண்டும் ராமர் பெறுவதற்கு நான் உபகாரம் பண்றேன்னு நீ சொன்ன. நான் சொன்ன காரியத்தை நான் பண்ணிட்டேன், நீ ஒப்பந்தப்படி நீ செஞ்ச காரியத்தை நீ ஏத்துந்த காரியத்தை நீ இன்னும் பண்ணாத நீ உட்கார்ந்து இருக்க. இத போய் அவனுக்கு ஞாபகப்படுத்து. சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பத்தமன்வகுச்சித பந்தா ஏனவாலி கதோகதா. ஒப்பந்த பிரகாரம் நீ இரு, இன்னும் வாலி போன வழி இன்னும் அடைபெறவில்லை, ஆகையால அந்த வழியில போகணும்னு நீ நினைக்காத என்று சொன்னார். ஆனா உனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. நான் ஒரு பானத்தினால, என்னுடைய ஒரே ஒரு பானத்தினால வாலியை வீழ்த்தினேன், அந்த வாலி மாத்திரம்தான் போலாம். நீ கணக்கு வராத ராஜ்ய சுகத்துல கணக்கு இருந்தேனாக்க, துவாந்து சத்தியாததை கிராத்தம் ஹனுஷ்யாமி சபாந்தவம், உன்னுடைய உறவு முறையில் இருப்பவர்கள் நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து அழிச்சுடுவேன். இதுதான் ராமருக்கு சத்திய பிரதிஜை. சத்தியத்திலிருந்து மீறினா பிடிக்கவே பிடிக்காது. தான் அந்த மாதிரி நடந்துக்கிறவர். தசரத சக்கரவர்த்தி வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்கோசரம் காட்டுக்கு வந்தவர். தான் காட்டுக்கு போறேன்னு சொன்ன பிற்பாடு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் என்ன விரும்பி பிரார்த்தனை பண்ணாலும் கூட என்னுடைய வார்த்தையிலிருந்து நான் மீறமாட்டேன் என்று சொன்னவர். இதே ராமர் தான் சொன்னார், இதே சுக்ரீவனிடத்துல சொன்னார். முதல் வாட்டி போய் வாலியிட்ட போய் அடி வாங்கிட்டு திரும்பி வரத்தே சொன்னார். ரெண்டாவது வாட்டி போனா மறுபடியும் நான் அடி வாங்கணும்னா என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சந்தேகப்பட்டு இப்படி ஏற இறங்க ராவனை பார்த்துட்டு பயந்துட்டு பயந்துட்டு காலை வைக்கச்சே சொல்ற. அன்றுதன் நோக்க பூர்வமே நஜவட்சே கதாச்சனா, நான் ஒரு காலம் பொய் சொன்னதில்லை, இனிமேலும் நான் பொய் சொல்ல போறதில்லை. இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள அடையாளம் எனக்கு தெரிஞ்செடுத்து இன்னைக்கு வாலிவதம் நிச்சயம் என்று சொன்னவர். அப்படி சத்திய பிரதிஜையிலிருந்து ஒரு நாள் கூட மீறாதவர். ஒன்னானப்பட்ட தம்பியான லக்ஷ்மணனையே கூட தன்னுடைய வார்த்தையிலிருந்து மீறினாக்க அந்த லக்ஷ்மணனையும் கூட அவர் கடிந்தவர் தான், கடிந்து கொண்டவர் தான். சீதா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் போன, நீ சீதைய தனியா விட்டுட்டு நீ வந்துட்டியே, நீ என்னதான் சீதை உன்னை வெட்டான்னு சொன்னியானா கூட எனக்கு நீ பண்ண காரியம் சரியா படல, நீ பெரிய தப்பு காரியம் தான் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்ன. இது நாலு நாள் முன்ன இத பத்தி பெரிய விசாரம் பண்ண, ராம தப்பு பண்ணாரா, சீதா தப்பு பண்ணாரா, லக்ஷ்மணன் தப்பு பண்ணாரா, யார் தப்பு பண்ணா என்னன்றதெல்லாம் நாம விசாரம் பண்ணி கிடைச்சில நாம தான் தப்பு பண்றோம் இவ்வளவு சரியா புரிஞ்சுக்கலாம்ன்றத நான் சொன்னோம். இப்படி ஒரு சத்திய பிரதிஜையில இருந்துருக்கிற ராமருக்கு யார் அந்த ஒப்பந்தத்தை மீறினாலும் பிடிக்காது. அதான் சொல்ற இப்ப லக்ஷ்மணனிடத்துல சொல்லி நீ போய் சுக்ரீவனிடத்துல சொல்லுன்னு சொல்லி சொல்ற. லக்ஷ்மணர் பாங்கிற இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு காலத்தை போத போக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டவே நாம போய் லக்ஷ்மண் இது சுக்ரீவனை போய் அவனோட சண்டை போட்டு சுக்ரீவனை ஒண்ணும் இல்லாத பண்ணிவிடலாமேன்னு சொல்லி சொல்ற. நவநரஸ்தி சாது விரத்தே நமன்யதே கர்மஃல அனுஷங்கானே நபோட்சதே வானராஜ்ய லக்ஷ்மீம் ததாஹி நாதிக்ரமதே புத்தி. இந்த சத்திய பிரதிஜை ஒப்பந்தத்திலேருந்து மீறாது இருக்கிறதுன்றதெல்லாம் யாருண்ட எதிர்பார்க்கலாம், குரங்குண்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இது குரங்குதானே இது, இந்த சுக்ரீவன் குரங்குண்ட எதிர்பார்க்கலாமா? ராமநீர் எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு. நான் போய் துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன், உண்டு இல்லைன்னு நான் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப சொல்றேன் ராம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. கோபமாரியோ ஹந்தி சவீரியா புருஷோ சவீரஹா புருஷோ சம் லக்ஷ்மணர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழியே கிடையாது. யாரெல்லாம் இப்படி தப்பு காரியம் பண்றாளோ அவெல்லாம் அடுத்த கணத்துல வதம் பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் வீரனுக்கு லட்சணம்னு சொல்ற. அப்ப ராமர் லக்ஷ்மணன் சொல்ற, அப்பா நீ அப்படிலாம் நினைச்சிட்டு போகாத, நீ போய் நல்ல வார்த்தையை சொல்லு, தாமோபகிதையா வாச்சா ருக்ஷாணி பரிவர்ஜயன்னு சுடு சொற்கள்லாம் இல்லாதபடி நல்லத்தனமா சொல்லு. பா சுக்ரீவா என்னப்பா இது, உனக்கு 4 மாசம் சமயம் கொடுத்துருக்கேன், 4 மாசமும் தாண்டிட்டு ராமர் பாவம் கட்டப்பட்டு இருந்துருக்க, நீ இது இன்னும் வராது இருந்துருக்கற, இது கொஞ்சம் யோசனை பண்ணி உடனே ராமருடைய சிரமம் தீர்றதுக்கு சீதா பிராட்டி பெறுவதற்கு மீண்டும் பெறுவதற்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை நீ பண்ண வேண்டாமான்னு நல்லத்தனமா சொல்லு, இதுதான் ராமர் சொல்ல சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னாராம். அதெல்லாம் அவர் வாங்கிக்கல. நீர் என்ன சொல்ல சொல்லிட்டாரோ இல்லையோ, எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு மனசுல நினைச்சுட்டேன். இங்கிருந்து ராமரை விட்டுட்டு அவர் கிளம்பி போறேர், கிருஷ்ணந்தைக்கு போறேர், அந்த போறதே பாக்குறோம். தூரமே கபதம் அரியவதாது திருத்தம். அந்த வால்மீகியினுடைய மகாகாவியத்தை நம்ம சேவிச்சுமானாக்க அது தனியா இன்னொரு, அதாவது நேர பாக்குறத காட்டுல இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரடியான ஒரு வர்ணனை. லக்ஷ்மணர் வேகமா போயறான். இந்த வேகமா போகச்சே அந்த காலை வைக்கிற இடத்துல இருக்கிற கல்லெல்லாம் தூள் தூளா போயிடுறதான் அவ்வளவு கோபத்துல. சிலாச்ச சகனீ குருவன்னு பத்ஜம் கஜை வாசுகா, யானை வேகமா போச்சுன்னா காலை தூர தூர வச்சு எப்படி போகுமோ அந்த மாதிரி இவர் காலை தூர தூர வச்சு போறாராம். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு போகிறாராம். தாமபலாஜ மகாபுரி துர்காம் கிருஷ்கிந்தாங்கிரிசங்கடே, அங்கிருந்து பாக்குற கிருஷ்கிந்திய பாக்குறே, அது பார்த்த உடனே அங்க பார்த்த வெளியெல்லாம் சில குரங்குகள்லாம் இருந்துருக்கு. லக்ஷ்மணர் இவ்வளவு வேகமா கல்லுகள் எல்லாம் உடைச்சிட்டு வேகமா தட தட தடன்னு வரத பார்த்த உடனே அந்த குரங்குகள்லாம் லக்ஷ்மணோட சண்டை போடலாமா என்ன பண்ணலாம்னு தெரியலையா, இது என்னத்துக்கோசரம் வரன்னு தெரியலையே. அங்க இருக்கிற பெரிய பாறாங்கல் எல்லாம் தூக்கிக்கிறது, மரங்கள் எல்லாம் பிடிச்சு பிடுங்கிக்கிறது, இப்படி நிக்கிறதா. ஆனாலும் இவரை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு அதுகள் இப்படி பண்றத பார்த்த உடனே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகத்தான் ஓடி போயிடுதான். கிஷ்கிந்த உள்ள ஓடி போய் சுக்ரீவனிட சொல்லணும்னு போறோம். அங்கிருந்து ராமர் பாக்குறே, லக்ஷ்மணர் பாக்குறே, பார்த்தா எதிர அங்கதம் வரான். அங்கதனை பார்த்த உடனே சோங்கதம் ரோஷ தாம்ராட்சா சந்தி தேச மகாயசா சுக்ரீவஹா கத்யதாம் வத்ஸ மமாகமனமித்யுதா, கண்ணெல்லாம் செவந்து போயிடுதான். கண்ணு செவந்து போறதுன்னா எப்ப செவந்து போகும்னா அழுது அழுது கண்ணு செவந்து போயிடும், கோபம் வந்தா கண்ணு செவந்து போயிடும். இப்ப இவர் லக்ஷ்மணர் கோபத்துல இருந்திருக்கு, கண்ணு செவந்து போயிடுது. அந்த செவந்த கண்ணோட கூட அங்கதனை பார்த்து சொல்ற சமாச்சாரத்தை சொல்லி அனுப்புகிறேன். ஆனா அங்கதனை பார்த்த உடனே அங்கதன இடத்துல கோபம் இல்லையா, அங்க வார்த்தையை பிரயோகம் பண்றது. ஏன்னா வாலி அன்னைக்கு ராமனிடத்துல ஒப்படைச்சவன் அங்கதன், நீ உன்னுடைய ரக்ஷணத்துல நீ பாத்துக்கோன்னா இந்த அங்கதன குழந்தைய நான் ஒப்படைக்கிறேன் உங்ககிட்டன்னு வாலி ஒப்படைச்சா, வாலி ஒப்படைச்சதுனால ராமர் அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சுக்ரீவனிட நியமிச்சவர். அந்த அங்கதனை பார்த்த உடனே வத்தா அப்படின்னு குழந்தைன்னு சொல்லி சொல்ற, அங்கத மேல எந்த தப்பும் இல்ல. சுக்ரீவனா கத்தியதாரம் வத்த மமாகமனம் இஸ்தித, நான் வந்திருக்கேன்றத போய் சொல்லுன்னு சொல்லி சொல்ற. அங்கதான் உள்ள போய் சொல்லணும், சித்தியாதான் இருந்தா கூட அரண்மனையில அந்த புறத்துல இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அங்க போய் அங்க ருமா இருந்துட்டு இருக்கா சுக்ரீவனுடைய மனைவி, அவளுடைய திருவடிய பத்திக்கிறான் சேவிச்சுட்டு. அப்புறம் சுக்ரீவனை சேவிச்சுட்டு சமாச்சாரத்தை சொல்றான், லக்ஷ்மணன் மகாகோபமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத போய் சுக்ரீவனிடத்துல சொல்லணும். என்ன வேலை கிட்ட வேலை உள்ள போக முடியாது ராஜாவனிடத்துல, பையனாவே இருந்தா கூட அவர் ரொம்ப போய் சொல்ற, அயஞ்ச தனையா ராஜன்மு தாராயா தைதோ அங்கதா லக்ஷ்மணேன சகாசந்தே பிரேஷிதா துறையான. லக்ஷ்மணர் இவனை அனுப்பிச்சு வச்சிருக்க, இவன் ஒரு சமாச்சாரம் சொல்றான் நீ பாரு அப்படின்னா, கச்ச சீக்கிரம் மகாராஜா ரோஷோ ஹியோபசாமியதாம் யதாஹி ராமோ தர்மாத்மா தத்புருஷ சமாஹிதா ராஜன் சிஷ்ட சுதமையே பவ சத்ய பிரதிஷ்டிரவகாம், அப்ப உபதேசம் பண்ற அப்பா நீ உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ராமனிடத்துல போ, அவருடைய கோபத்தை போக்கடிச்சிரு நீ போ, இதுதான் நாம பிரதிஜை பண்ண பிரகாரம் செய்யணும். அப்படியே சுக்ரீவன் மந்திரிமார்கள் எல்லாரையும் கூட்டுட்டான். இப்ப ஒரு பெரிய சங்கடம் வந்துடுத்து, இப்ப நாம எப்படி நடந்துக்கிறதுன்னு கேக்குறான். அப்போ ஹனுமார் சொல்ற, கிருதாபரதசிஹிதே நான்யத் பஸ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேஜலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத். நீ தப்பு பண்ணிட்ட, வருஷா காலம் முடிஞ்ச உடனே நீ போயிருக்கணும், அது கூட இல்ல நீ உண்மையான நண்பனா கணக்கு இருந்தையானாக்கா வருஷா காலத்திலேயே கூட நடுவுல ஒரு நாள் போய் ராமனை போய் பார்த்திருக்கணும். மழையா இருந்தா என்ன, ரமா உனக்கு எப்படி இருந்துருக்கு, மழையில ஒன்னும் கஷ்டம் இல்லாத இருந்துருக்க, நான் ஏதானா சகாயம் பண்ணட்டமான்னு நீ போய் கேட்டிருக்கணும். அதெல்லாம் ஒன்னும் பண்ணல, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ண பிற்பாடு தப்பு பண்ணவாளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, யாரிடத்துல தப்பு பண்ணமோ அவ கால விழுந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடுன்னு கேட்கணும். அது கேட்கல என்னக்க ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீ வந்து வேற ஒன்னும் காரியம் ஆகாது. ஆகையால எனக்கு என்ன தோன்றது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ கிஷ்கிந்தே கிஷ்கிந்தேக்கு ராஜாமெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காத, நேர போய் லக்ஷ்மணன் திருவடியில விழுந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிக்கணும்னு சொல்லு. சரி நான் அதை பண்ணிடுறேன், எனக்கு பத்தி அதை பத்தி இல்ல, ஆனா நேரம் முதல் முதல்ல நான் லக்ஷ்மணன் நான் பார்த்தேன்னா அவன் கோப்பம் முழுக்க என் மேல விழுந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், நீ ஒண்ணு பண்ணு. தார பக்கத்துல இருந்துருக்கா, அவு எல்லாம் தர்மத்தெல்லாம் தெரிஞ்ச உள்ளவள், அவ தாரை அணைச்சு பார்ப்போம், தாரை முன்ன போய் சொல்லட்டும், லக்ஷ்மண பிரசாதனம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அங்கதான் போய் சமாச்சாரம் சொன்னா இன்னும் வரல, திரும்பி வந்து சுக்ரீவன் வரல, கொஞ்ச நாள் இருந்து பாக்குற லக்ஷ்மணர் சரி ஆகாது நாம போயிட வேண்டித்தான் போறேன். ஏழு கட்டு வீடு, ஏழு கட்டு அரண்மனை, கிடு கிடு கிடுன்னு தட தட தடான்னு போறேன். போனா ஏழாவது கெட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அங்க பார்த்தா பாட்டும் கூத்துமா இருக்கு. அத கேட்ட உடனே அவருக்கு வெக்கமா போயிட்டான், ஏன்னா தன்னுடைய மனைவியை கூட்டம் கூட விட்டுட்டு கைங்கரியத்துக்காகவே ராமனுடைய கைங்கரியத்துக்காகவே வந்தவ இந்த பாட்டும் கூத்தையும் கேட்ட உடனே வெக்கமா போயிட்டு ஐயோ இந்த இடத்துக்கு போய் நாம வந்துட்டோமேன்னு சொல்லு. லக்ஷ்மணர் வெக்கப்பட்டு போயிட்டாராம். சரி இதுக்கு என்ன வழி, அப்படியே வெக்கப்பட்டுட்டு நின்னுதா என்ன வழின்னு பார்த்தாராம். அங்கிருந்து வில்ல எடுத்து வந்த இடத்துலயோ அந்த வில்ல எடுத்து வந்ததுல நான் போட்டு நேர அத சேர்த்து நான் ஏத்து அந்த நானால ஒரு சப்தத்தை ஏற்படுத்தினேராம். சசகார ஜாஸ்வனம் வீரஹாதிசப்தேன பூரையன்னு அது டிங் டிங்னு சப்தம் கேட்டது. கேட்ட உடனே அப்படியே அந்த இடம் மொத்தம் அப்படியே அதி பயங்கரமா பெரிய ஒரு எடி இடிச்ச மாதிரி இருந்ததுதான். சுக்ரீவன் படுக்கையில உட்கார்ந்துவா துபில்னு கீழே விழுந்துட்டான் இந்த சப்தத்தை கேட்ட உடனே. என்னாச்சு என்னாச்சு தெரியுது அப்படின்னா, லக்ஷ்மணன் வாசல்ல வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ இப்ப என்னால அவன் எதிர போக முடியாது, இப்படி போறது தாரைய சொல்லி நீ போய் பாரு அப்படின்னு சொன்னான். தாத்தா தார போறா, போகச்சேயும் எப்படி பாக்குறான்னு சொல்றான். ஸ்வயாசாம் துவயிருபக்காந்தம் பிரசன்னேந்திரிய மானசம் தத கமல பாத்திராட்சம் திரட்சாமியமரிந்தமம். லக்ஷ்மணர் எப்படி இருப்பேன்ற சுவாமி, கமலபத்ராட்சம் திரட்சாமி அரிந்தமம், நீ போய் அவனை சாந்தோவச்சனம் பண்ணு, அவருக்கு லக்ஷ்மணரை சாந்தோவச்சனம் பண்ணு, நான் அப்புறம் வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற. தாப்ரஸ்கலந்தி மத விஷ்மலாட்சி பிரளம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரணமிதங்கயட்டி. அவள் போக சின்னங்களோட அப்படியே வராம், எப்பவும் படுக்கையில இருந்து ஏந்து வந்தாக்க அப்படியே வரக்கூடாது, அப்படியே வந்தா எப்படி இருப்பது நமக்குதான் தெரியும். அவளுக்கு அதுக்காகத்தான் அந்த காலத்துல தூங்கி அந்த உடனே முழிக்க வேண்டியதுன்னு வரைச்சே முதல்ல முழிக்க வேண்டியது கண்ணாடின்னு சொல்லிருக்கு. கண்ணாடியில நம்ம முகத்தை நம்ம பாத்துக்கணுமா, நாம எவ்வளவு அழகா இருக்கோன்றது அந்த கண்ணாடியை பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதுவும் தூங்கி அந்த உடனே பார்த்தாதான் தெரியும் நம்ம அழகு. ஆகையில இது அந்த மாதிரி வர வேண்டியோ, நம்மளை பார்த்துட்டு வர வேண்டியவள் இவள் அப்படியே சொன்ன உடனே ஓடி வரலாம். இந்த ஒட்டியானம் ஆபரணங்கள்லாம் கண்ணாப்பின்னு இருந்துட்டு இருக்கு, அதாவது இருக்கிற இடத்துல சீரா இல்ல, அப்படி இருந்தா கூட ஓடி வந்து பாக்குறாளாம். இப்படி வரவளை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு வெக்கமா போயிட்டு அவளை நேர பாக்கலையா, அப்படி தலையை குனிஞ்சுட்டு தேறான். கிங் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர கஸ்தேன சந்திஷ்டதி வாங்கி தேசே கஷுஷ்க விரட்சம் வனமாபதம் தம் தவ அக்னி மாதிரி நிர்விசங்கா. லக்ஷ்மணா உனக்கு என்ன கோபம் வந்துட்டு ஏன் இவ்வளவு கோபமா இப்படி வாசல்ல வந்து நிக்கிறேன் என்ன தெரியலையே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்றேன், சமாசா சதுரக்ரத்வா பிரமாணம் பிளவகேஸ்வரா வியதீதான் தான் மதோதக்ரஹா மதோதக்ரஹா விஹரன் புத்தியதே. ஒப்பந்த பிரகாரம் வருஷா காலம் முடிஞ்ச உடனே வர வேண்டியவர் ஒப்பந்தம் இன்னும் 15 நாள் ஆச்சு, வருஷா காலம் முடிஞ்சு 4 மாசம் கழிச்சு இன்னும் கூட வராது இருந்திருக்காருனாக்க யாருக்குதான் கோபம் வராது? அதோட மாத்திரம் இல்ல, இல்ல எதனா பிரயத்னப்பட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளுமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே யாருக்குதான் கோபம் வர்றது? இத போய் சொல்லு, நான் ஆகியல் தான் நான் வந்திருக்கேன். கோபம்லாம் கோச்சுக்கவே கூடாது. யார் சுக்ரீவன்? நம்ம சேர்ந்தவர். யாரோட வெளி மனுஷால இருந்தா கோச்சுக்கலாம், நம்மளோட போய் நம்ம கோச்சுக்கலாமா? நம்ம சேர்ந்தவா, உம்ம சேர்ந்தவனாவா, அவனை போய் கோச்சுக்கலாமா? உனக்காகவே இருந்திருக்கிறவன் அவனுக்கு அனுகிரகம் தான் பண்ணவே தவிர நிகரம்ன்றது ஒரு காலத்திலயும் பண்ணக்கூடாது. ஆகையால நீர் அந்த மாதிரி பண்ணாதையும் அப்படின்னா இப்படி ஓரளவு தனிஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு கோபம். சரி, நான் போய் சொல்றேன், சுக்ரீவனை வர சொல்றேன்னு. இவ உள்ள போற வரைக்கும் இவருக்கு தாங்கல, இன்னுமா ஒரு சுக்ரீவன் வராது இருந்திருக்கான். அங்க அதை அனுப்பிச்சேன், தாரை அங்கேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கான், அவன் ஏந்து வரணுமோல்லையோ, ஏன் இன்னும் வராது இருந்திருக்கான்ட்டு உள்ள போற அந்த புறத்துல போனா ரோமாயோட உட்காந்துருக்கான். இது பாக்கிற லக்ஷ்மணர் லக்ஷ்மணர் பார்த்த உடனே கோபம் வருது. வார்த்தை சொல்றவ கிருதஜா சத்தியவாதீட்ட ராஜா லோகே மஹியத்தே. யார் கிருதஜனாகவும் பொய் பேசாதவனாக சத்தியத்தையே சொல்றவனாகவும் யார் இருந்திருக்கானோ அவனுதான் லோகத்துல எல்லாரும் கொண்டாடுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எஸ்து ராஜா சிதக அதர்மே மித்ராணாம் உபகாரிடாம் மிச்சா பிரதிஜா குருதே கோன் ரிசந்தரஹா ததஹ. எந்த ஒரு ராஜா ஒரு மிச்சா பொய்யான ஒரு பிரதிஜை ஒப்பந்தத்தை மீறி, அதுவும் நண்பனிடத்துல ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொள்றாக்க அவனு யாருதான் வெய்ய மாட்டான், யாருதான் அவனிடத்துல கோச்சுக்க மாட்டா என்று சொன்ன. ஒரு விஷயம் சொல்றேன் நானு, முக்கியமா ஒருத்தன் கிருதஜனாக இருக்கிறத கணக்கு பண்ணான்னாக்கா, அதாவது நண்பனிடத்துல கிருதஜத்தையோட நடந்து கொள்ளாமல் அதுக்கு எதிரா கணக்கு நடந்துட்டான்னாக்க அவனுக்கு நிஷ்கிருத்தின்றதே கிடையாது. அவனை சத்தியா அவனை கொலை பண்ணணும், அவனுக்கு தண்டனையே அடுத்தது கொலைதான். கிருதஜா சர்வபூதானாம் சவத்யா பிளவகேஸ்வர. இது ஞாபகம் வச்சுட்டோ இந்த தண்டனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். கீதோயம் பிரம்மணா ஸ்லோக சர்வலோக நமஸ்கிருதா திருஷ்டா கிருதக்ஷன் குருதேன தன்னிபோத புலவங்கமா. ஆகையால நான் சொல்றேன், கோக்னே செய்வ சுராபேச்ச சௌரே பக்னவிரதே ததா நிஷ்கிருதி விஹிதா தத்விஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி என்று சொல்றோம். ஒத்தம் பசுவதம் பண்ணான்னா கூட சரி, கள்ளு குடிச்சான்னா கூட சரி, தன்னுடைய விரதத்திலேருந்து பாதியிலேயே அந்த விரதத்தை விட்டான்னா கூட சரி, அதுக்கெல்லாம் கூட ஒரு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நன்றி மறந்தால் அதுக்கு பிராயச்சித்தமே சொல்லல. இதுதான் உனக்கு உன்னுடைய நிலை. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நக சங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதா சமய திட்ட சுக்ரீவா மாவாலி பதவன்மகாக. உன்னுடைய சமயம் வாலி எப்படி போனான்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த வழி இன்னும் அப்படியே திறந்துதான் விட்டாச்சு. அந்த வழி இன்னும் மூடல. அடுத்தது நீ கணக்கு நீ ஒப்பந்தத்தை மீறி சரியா நடந்து கொள்ளலன்னாக்க மாவாலி பதவன்மக்காக நீ அந்த வழியிலதான் போகணும். அந்த வழியில போகணும்ன்றத நீ நினைக்காத என்று சொல்லி சொல்ற. அப்போ தார மறுபடியும் லக்ஷ்மணத்துல சொல்ற, இது என்ன வாஸ்தவம் லக்ஷ்மணா, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம், எப்பவும் யாரும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இதெல்லாம் ஒரு மனுஷரு இயல்பு, ஒவ்வொருத்தருடைய தர்மம் சில சமயத்துல வேணும்ட்டு மீறல மீற வச்சுடுறது. அப்பேற்பட்ட மகர்ஷின்னு சொல்ற விஸ்வாமித்திரர் கூட தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே மேனகை வந்தா மேனகையோட கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 10 வருஷம் அவளோட இருந்துட்டார். அப்ப அவருடைய தபஸ் மட்டும் போயிட்டு அவ மகாஜானியாக இருந்திருக்கிற விஸ்வாமித்திரருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை வருதுன்னாக்கா ஒரு குரங்கா இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கு இது வராது போயிடுமா? எத்தனையோ நாள் கழிச்சு வாலி தெருத்தி தெருத்தி அடிச்சு இத்தனை நாள் வந்து எங்கெங்கயோ இருந்த பிற்பாடு அந்த ராஜ்யம் கிடைச்சது, அவன் மனைவி கிடைச்சது. இது ஒரு தேக தர்மம். இது தேக தர்ம கிருத்தஸ்யாஸ்ய பரிசிராந்தஸ்ய லக்ஷ்மணா அவிதிருப்தஸ்ய காமேஷு ராமஹா சந்தும் ஈஹார்ஹதி. இவ வேணும்ட்டு பண்ணல, ஒரு தேக தர்மம் சரீர தர்மம் இது. எத்தனையோ நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால அவளோட சேர்ந்ததுனால கொஞ்சம் நாள் ஆயிப்போச்சு, 4 மாசம்ன்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிப்போச்சு, 10-15 நாள் ஆயிப்போச்சு. அவனுக்கு நிச்சயமா சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் ராமகாரியத்தை பண்ணாத இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. ஆகையால இது குரங்கு நாங்கெல்லாம் அப்பேற்பட்ட ஒன்னான விஸ்வாமித்திரருக்கே அப்படிப்பட்ட நிலைனாக்க நாங்கெல்லாம் குரங்கு, எங்களுக்கு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதா, நீ இப்படி கோச்சிக்கலாமா என்று கேக்குறாரா. அதுக்கு அப்ப சொல்லிண்டே இருக்கச்சு சுக்ரீவன் வந்துட்டான். ஆஹா என்ன பண்ணணும் அப்படின்னு, பிரணஷ்டா ஹிரீஷ்ட கிருஷ்டிஷ்ட கபிராஜ்யந்த சாஸ்வதம் ராமப்பிரசாதாது சௌமித்ரே புனச்சாப்தம் இதம்மையா. லக்ஷ்மணா நான் ஒன்னு சத்தியம் பண்ணி சொல்றேன், ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் நான் துளியும் எதிர்பார்க்காத எனக்கு இனிமே கிடைக்காது, ரிஷிமுக பருவத்துக்குள் தான் இருக்கிற காலம் வரைக்கும் போத போக்கிட்டு இருக்கணும், ஆயுத்தை கழிச்சுட்டு நாம போய் சேரணும்னு நான் நினைச்சிருந்தவனுக்கு ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இழந்த மனைவியை பெற்றேன், நான் இழந்த ராஜ்யத்தையும் பெற்றேன், எனக்கு வந்திருக்கிற இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு விபூதி எல்லாமே ராமருடைய அனுகிரகத்தினாலதான், அதை நான் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். வாயால சொல்லியிருந்தா என்னாச்சு, நீ என்ன பண்ணிருக்கேன்னு அடுத்த வார்த்தை கேக்குற. சீதாம் பிராப்ஸ்யதி தர்மாத்மா வதிஷ்யதி ச ராவணம் சகாய மாத்திரேன மயா ராகவன தேஜசா. பெருமாள் ராமர் சீத்தைய அவருடைய தேஜஸ்னாலேயே அவர் சீத்தைய அவர் கண்டுபிடிச்சிடுவேர், ராவண வதம் பண்ணிடுவேர், எல்லாம் பண்ணிடுவேர். நான் பிரதான காரணமா அவர் தான் இருந்திருக்கேன், நான் சககாரி காரணமா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நமக்கு கிடைக்கிற மோட்சத்துக்கு கூட இங்கேயும் ஒரு வேதாந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. யார் காரணம்னா பெருமாள் தான் காரணம். சரி, பெருமாள் காரணம்னாக்க நாம ஒண்ணுமே பண்ணாத வாய்மூண்டு இருந்துள்ளமான்னாக்க அப்படி இல்ல. பிரதான காரணமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய காருண்யமும் எம்பெருமானுடைய சர்வசக்தி மத்தம், இதுதான் காரணம். சகாய காரணமாக இருந்திருக்கிறது அந்த பெருமாளுக்கு நம்மளிடத்திலே இப்ப இத்தனை பேர் இருக்கச்சே இவனுக்கு மாத்திரம் மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறது, இவனுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரத்துக்கு நாம ஒரு செயலை செய்யணும், அந்த செயல் தான் பக்தி பிரபத்தின்றது. இப்படி பண்ணாக்க அவனுக்கு அவன் விஷயத்துல பெருமாளுடைய பிரசாதம் ஏற்படும் சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுக்ரீவன் சொல்ற, நான் ஒன்னும் பெருசா சகாயம் பண்ண போறதில்லை, ராமருடைய தேஜஸ்னாலேயே சீதா பிராட்டி கிடைச்சிருவா, ராவண வதம் பண்ணிடுவேன், ஆனா எங்கள்தெல்லாம் சககாரி காரணமா தான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்படி இருக்கிட்ட நீ ஏன் வரல, அதனால வர வேண்டியதானே என்ன? அதுக்கு சொல்ற, எதிகிஞ்சி ததிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷித்து கமிதமே நகச்சின் அபராத்தியதி. வாஸ்தவம் நான் கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டு எதிகிஞ்சி ததிக்ராந்தம் எதான கொஞ்சம் அதிகமா ஆயிடுத்துனாக்க விஸ்வாசாத் பிரணயேனவா, ராமனிடத்துல எனக்கு இருக்கிற விசுவாசம் அன்பெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், ஒரு நாள் ரெண்டு நாள் தப்பா வரலாக்க தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ற ஒரு அந்த எண்ணத்தினாலதான் நான் கொஞ்சம் தாண்டி போயிட்டேன். அப்படி எதனா தப்பு அதோட அவரிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினாலதான் அப்படி நான் தவறாக நடந்திருந்தேன்னாக்க அதை நேர் மன்னிச்சுன்னு சொல்லி லக்ஷ்மணருடைய திருவடியில வந்து வேற ராஜா எந்த இடத்துல தன்னுடைய நாட்டுல அதுவும் பெண்கள் எதிர அரண்மனையில தார பாத்துட்டு இருக்கா ரூமா பாத்துட்டு இருக்கா இவ எல்லார் நடுவுலயும் சுக்ரீவன் வந்து கால வேறான் லக்ஷ்மணன் கால்ல இத பாக்குற லக்ஷ்மணர் நான் ஒண்ணும் பண்ணாத இல்ல. அதுக்கப்புறமா சுக்ரீவன் சொல்ற நான் ராமரை மறந்துடல, நான் ஏற்கனவே நான் வந்து நீலன் என்னுடைய சேனாபதியை நான் அனுப்பி வச்சிருக்கேன், எங்க இருக்கிற கூட்டமும் இங்க வந்து சேர்ந்துடணும் இந்த 15 நாளுக்குள்ளேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அந்த 15 நாளுக்காக தான் நான் காத்திருந்திருக்கேன், வானர கூட்டம் வந்துருச்சுனாக்க அதுகளோட சேர்ந்து ராமரை வந்து பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள நீரே வந்துட்டு லக்ஷ்மணா என்ன மன்னிச்சிடும்னு சொல்ற. லோகத்துல நகஸ்டின் அபராதி தப்பு பண்ணாதவா யார்தான் இருந்துருக்கா, எல்லாரும் ஏதோ ஒரு பிரகாரமா தப்பு பண்ற, அந்த மாதிரி நானும் தப்பு பண்ணவரா ஆயிட்டேன், ஆகையால நீ மன்னிச்சிடணும்னு சொல்ற. அப்போ லக்ஷ்மணருடைய ஒரு நிலைய பார்க்கணும், சுக்ரீவா நான் உன்னதான் நான் தான் நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் தான் உன்னிடத்துல தப்பு பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட பிரீத்தியோட ராமனிடத்துல இருக்கிறவனை பார்த்து நான் சுடுசொற்கொள்ளா சொல்லிட்டேன், நக சங்குச்சித பொன்சா ஏன வாலி இது வந்துட்டான்னு சொல்லி வாலி போன வழி இன்னும் திறந்தே இருக்கு, வாழ்க்கைதான் திறந்திருக்குன்னு எல்லாம் நான் சொல்லி சொன்னேன், மாவாலி பசமன்மக்காகன்னு சொன்னேன், அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லிருக்க கூடாது. ஆனா நான் அந்த வார்த்தையை ஏன் சொன்னேன்னா, சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷாண்யுக்தா தத்சர்வம் சமத்வ சக்கே மமா அப்படின்னு. ராமர் கட்டத்துல இருக்கிறத நான் பார்த்த அதனால வார்த்தையை நான் சொல்லிட்டேன், இது மொத்தத்தையும் நீ மன்னிச்சுக்கணும் என்று சொல்ற. இதனால இங்க ஒரு பெரிய பாகவத தர்மத்தை சொல்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவத்தால் சுடுசொற்களை சொல்லிக்கூடாது, அபச்சாரப்படக்கூடாது. அப்படி ஏதானா ஒரு சன்னிவேசத்துல பாகவத அபச்சாரப்படும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னாக்க எந்த பாகவதாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அந்த பாகவதாரிடத்திலேயே போய் நாம அபராத காபனம் பண்ணிக்கணும் என்று சொல்றோம். சுவாமி சங்கல்ப சூரியோதயத்துல சாய்க்கிற எல்லா பாபங்களையும் போக்கடிக்க வல்லது சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டோமானாக்கா நம்ம பாபங்கள்லாம் இல்லாமல் நம்மளை பரிசுத்தமா ஆக்கி மோட்சார்கமா மோட்சத்துக்கு போகக்கூடிய தகுந்தவனாக ஆக பண்றது. ஆனா இதுக்கும் மேல ஒண்ணு இருந்துருக்குங்க, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டு அப்புறமா பாகவதாபச்சார பெறாளோ அந்த பாகவதாபச்சாரம்ன்றது சரணாகதியை கூட பொய்க்க வழிக்க வச்சிடும் என்கிறார். இது உலகத்துல நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், திமிங்கலம்னு ஒரு மீன் இருக்கு, அந்த திமிங்கலம்ன்றது இருக்க அது ஜலத்துல வாழ்கின்ற ஒரு ஜந்து, அது மீனெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா அந்த திமிங்கலத்தையும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருந்துட்டு இருக்கான், அதுக்கு திமிங்கல கிளம்னு பேரா, அதை சாப்பிடுறது இன்னொன்னு இருந்துருக்குன்னு. அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக இருந்துருக்கிறது பிரபத்தி, எல்லா பாபங்களையும் அது சாப்பிடும். ஆனா அந்த திமிங்கலத்தையும் சாப்பிடுற மாதிரி ஒண்ணு இருக்கு, பிரபத்தியும் சாப்பிடுறது. பிரபத்தினால நாம பரிசுத்தனா கூட பாகவதாக தரப்பட்டமானாக்க அதுக்கும் மேல ஆயிடும், நமக்கு பெரிய அந்த பிரபத்தி கூட பலிக்காத போயிடும். கும்போத்தவம் கும்போத்தவம் நிவத்திமபி தர்மம் அத்யனக தத்துவவின் நிக்ரஹ. அனக தத்துவவின் நிக்ரஹ, ஒருத்தருடைய பாகவதாரத்திலிருந்து அபச்சாரப்பட்டு அவள் இடத்துல ஒரு சுடுசொற்களை கணக்கு நாம வாங்கிட்டோம்னாக்க அவள் அப்போ அவ மனசு கட்டப்பட்டதுன்னாக்க நம்ம பிரபத்தி கூட பலிக்காது என்று சொல்றோம். ஆகையால பாகவதாபச்சாரம்ன்றது அவ்வளவு தப்பு. இத லக்ஷ்மணர் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற இந்த இடத்துல பாகவதாபச்சாரம் படக்கூடாதுன்றதுக்கு. நான் சுக்ரீவன் வசதாக அபச்சாரப்பட்டவன் தான் இருந்தா கூட பாகவதம் நான் போயிட்டபடினால தன்னுடைய வார்த்தைகள்னால சுக்ரீவனுக்கு மனசு கட்டம் வந்திருந்ததுனாக்க அதுக்கு தானே போய் அவரிடத்துல க்ஷமாயாச்சனம் பண்ணிருக்க. நானேதான் ஆயிடுகன்னு ஆண்டாள் பிராட்டியார் சொல்ற, சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார், வியன் மூவர் பெரிணும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருவேணி அம்மான் உனை பூங்கழலடி கீழ் தயமே அடிமை தல நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் பெற்றது ஒரு போவியேனுக்கு. எம்பெருமான சேவிக்கின்ற சதா தியானம் பண்ணின்றிருக்கிற பாகவதர்களுடைய திருவடி இருக்க அந்த தரையும் அந்த கைங்கரியத்தினால சிறப்பு பெற்ற அந்த பாகவதாளுடைய திருவடிகளை வணங்கி இம்மையே பயனே இன்பம் பெற்றது அந்த பிரணாமம் செய்வதே இந்த லோகத்துல நாம் பெற்ற ஒரு சிறந்த இன்பம் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த பாகவதால் இடத்துல அனுகிரகம் தான் பெறணுமே தவிர அவள் இடத்துல நிகிரகமே நாம பெறக்கூடாது, அவளுடைய நிகிரகம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அந்த பாகவத அனுகிரகம் பாகவத நிகிரகம் கூடாது என்றத எடுத்து காண்பிக்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த பிரகரணம். அதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம், பாகவத தர்மத்தை பார்த்தோம். நமக்கு அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடையும் சீதையினுடையும் ஹனுமாருடையும் அனுகிரகம் பூர்த்தியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.